ప్రతిపూర్తమనంతశీలం గోపాలదేశికమయం ధర్మాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమ గురు కరుణావాప్త సత్రాంగ భాష్యం వేదాద్యాచారవాదీవర్ణపురంగేదత్తమేత్తరం శ్రీవాగీశాస్త్రం సుడదతి గజరాజ్వేద పూరాద్యమూర్తి మహత్వం శ్రీలంకనాథం కలిపదనగురుగుంధం కయామ శ్రీరంగనాథాధ్యానధ్యాత్మగ్రంథోపకాం ధ్రువాచార్యమానవేంకటనాథాధ్యకవితార్కికేసరి వేదాంతాచార్యవద్యోమే సన్నిధత్తాం సదాసతి ప్రాయ ప్రవదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ భక్తశ్రీరంగభక్తుర్మాం అభ్యాయముద్రిత పల్లవిత పాలకతత్వలోకి నిర్వాహకో రచితనేమ కటాక్షలీలాం శ్రీరంగహర్మితమంగళదీపరేకాం శ్రీరంగరాజమతి శ్రీయమాశ్రయామః நம்முடைய திருநட்சத்திர மகோத்சவத்தில் அடிவெடுத்து பாகவத பாரதந்திரியம் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதையத்தான் வந்து விஜயானந்த சுவாமி தேசிகன் அதிகார சந்தர்ப்பத்தில் இன்பத்தில் இறங்கிதலில் நிகழும் பேச்சில் நிகழாத பண்புகளில் ராகம் மாற்றி சண்பத்தல் வினைகளுக்கு சகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாற்றி அன்பர்க்கே அவதரித்த மாயோன் நிற்க அருமகன் தமிழ்செய்தான் காலை கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் தன்பாகற்றே தல்ச. அதாவது நமக்கு போக வேண்டியதான சத்பதம் எது அப்படின்னா ஆழ்வார்கள் காட்டின வழியா அப்படின்னு கேட்டா துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவாக இருக்கு. அதாவது பகவத் அபிமானத்தை விட பாகவத அபிமானமானது பரமோத்கிருஷ்டம் அப்படின்னு அந்த காமிச்சது மதுரகவி ஆழ்வா. தேவமர் தரையே குருகோ நம்பி பாவி நின்னிகை காடித்தெளிவனே அப்படின்னு தன்னுடைய ஆச்சாரியனான சுவாமி நம்மாழ்வாரை தவிர வேற யாரையும் தனக்கு சுவாமியாக கொள்ளாக இருந்தாரு. அதுதான் பாகவத பாரதந்திரியம் அப்படிங்கிறதாக சம்பவம் காட்டப்பட்டது. இது ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு சரணாகதி வேதம். இந்த சரணாகதி வேதம் மாத்திரம் இல்ல, சரணாகதி மந்திரமா இருக்கக்கூடியதான துவயமந்திரத்தினுடையதான கன்னட மந்திரமான துவயமந்திரத்தினுடைய விவரண மூலமாகத்தான் ஸ்ரீமத் ராமாயணம் திருவாயுமொழி முதலிய கிரந்தங்கள்லாம் இதனுடைய விவரண ரூபமாக தான் அமைஞ்சிருக்கு. திருமந்திரத்தில் திருமந்திரத்திலே பிறந்து திருமந்திரத்திலே பிறந்து பயத்திலே வளர்ந்து அப்படின்னு சிவசாரத்தில் சாதிக்கா போல திருமந்திரத்தில் ரெண்டு சப்தம் இருக்கு. பிரணவம் நமசு அப்படிங்கிற ரெண்டு பதங்கள் இருக்கு. இதுல பிரணவமும் நமசும் இந்த இருந்த சேதனன் அந்நிய பரதந்திரன் இல்லை, பகவானுக்கே பரதந்திரன் அப்படிங்கிறத ஸ்தாபித்து கொடுக்கறது அந்த இடத்த சாதிக்கச்ச பகவத் பதத்த பாரதந்திரியம் தோற்றும் இடமெல்லாம் பாகவத பாரதந்திரியம் பரியந்தமாக அனுசந்திக்க பிராப்தம்னு சாதிச்சுட்டேன். அதாவது எங்கெங்கெல்லாம் பகவானுக்கு பரதந்திரன் சாத்தம் சொல்றதோ அந்த இடங்கள்லாம் பாகவத பரியந்தமாக அனுசந்திக்கணும் அப்படிங்கிறதாக பூர்வர்களுடையதான ஒரு சித்தாந்தமாக இருக்கு. அந்த அபரணாதிபுரானே ஆழ்வார் அடியார் தென்னை ஆட்படுத்த விமலன் விண்ண வருபவன் நிறையார் தொழில் வேங்கடவன் இந்த திருவேங்கடமுடையான பெரிய பெருமாளாசன் மங்களாசனம் பண்றச்ச அடியார் தென்னை ஆட்படுத்த விமலன் அப்படிங்கிறதாக சாதிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் மூலம் ஸ்ரீமத் ராமாயணம். இப்படி ஆழ்வார்கள் பண்ண பின்னாடி வந்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சாதிச்சது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ பகவத் பாகவத பாரதந்திரிய விஷயமாக என்ன விஷயம் இருக்கோ அதுக்கெல்லாம் பீஜபூதமாக இருக்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம் அப்படின்னா சத்ருக்னாழ்வன். இந்த சத்ருக்னாழ்வன் அவனை பற்றி பெருசாக பரதாழ்வான பற்றினதான விஷயங்கள் நிறையா இருக்கு, லட்சுமணாழ்வான பற்றி இருக்கு, பெருமாளை பற்றி நிறையா இருக்கு. ஆனால் பரதாழ்வான பற்றி எங்கேயும் பெருசாக சொல்கிறவாறு தெரியல. அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கச்ச கச்சதா மாதுல குலம் வரதேவ ததானகா சத்ருக்னா நித்யசத்ருக்னா நீதா பிரீதி புலஸ்கிருதா அப்படிங்கிறதாக ஒரு ஸ்லோகம் முதல்ல அயோத்தியா காண்டத்தினுடையதான முதல் ஸ்லோகத்துல பரதாழ்வான பத்தினதான ஒரு பிரஸ்தாபம். பரதாழ்வான் தன்னுடைய மாதுல கிரகமான சித்தாதி அஷ்டபதியினுடைய கிரகத்துக்கு போற அப்ப சத்ருகிராழ்வான் கூட போறோம். இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீ பதிவாச்சாரியுடைய தனிஷ்லோக வியாக்கியானம்னு ரொம்ப ஆச்சரியமா அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த கச்சதா மாதுல குலம்ங்கிற ஸ்லோகத்தில் அந்த ஸ்லோகத்துல இந்த சத்ருக்னங்கிற பதம் இருக்கு. வால்மீகி பகவான் ஒவ்வொருத்தருக்கும் நாமகரணம், ஒவ்வொருத்தருக்கும் வசிஷ்ட பகவான் பேர் வைக்கிற செய்ய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணத்தை விட்டு பேரிட்டார். ரமயதி இது ராமஹா அப்படின்னு ராமனுக்கு சத்ருங்கிறார். பரதஹா ராஜ்யபரணார், இந்த ராஜ்யத்தை பறிக்க போறவங்கிறதுனால பரதன திருநாமம் விட்டார். லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா பகிப்பிராண விபாபரஹா அப்படின்னா இங்க சத்ருக்னாழ்வானுக்கு ஏன் சத்ருக்னு பேர் வச்சா அப்படிங்கிறத அயோத்தியா காண்டத்தில் காமிக்கிறார். சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா, மிச்ச பேர்னா சத்ருக்னன் இல்லையான்னு, ராமன் சத்ருக்னன் இல்லையா, ராமர் மல்லாண்டிருந்தோம் அந்த வீரனா இருந்து ராவணாதிகள் எல்லாம் ஜனஸ்நானத்தில் அத்தனை நிஷாச்சரர்கள்லாம் சம்ஹாரம் பண்ணவன சத்ருக்னு சொல்லப்படாதான், இல்ல லட்சுமணாழ்வான சத்ருக்னு இங்கிலீஷ் சம்ஹாரம் பண்ணார் அதனால இவன் சத்ருக்னு சொல்லாமல்லையே. இப்ப சத்ருக்ன சப்தம் இவனுக்கு உண்டு எப்படி புரிஞ்சு விசேஷிச்சு, ஏன்னா சத்ருக்ன சப்தமானது சாமானிய சப்தமா சொல்றதா இல்ல யோகிகமா சொல்றதா ரூடியா சொல்றதா யோக ரூடியா சொல்றதா அப்படிலாம் விசாரம் இருக்கு. சத்ருக்ன சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்றாரு அப்படின்னு கேட்டு வால்மீகி புத்தகமானே நித்திய சத்ருக்னஹான் வளர்த்துறாரு. நித்திய சத்ருக்னஹான என்ன அர்த்தம்னா இவன் பாக்ய சத்ருக்னை ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சத்ருக்ன சப்தத்துக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்லிட்டா அது நாலு பேருக்கு சமான் சாமானியம். ராமலட்சுமண வளர்ந்த சத்ருக்னர் நாலு பேரும் பாக்ய சத்ருக்னா ஜெயிச்சான், அபிஜித்திய நிபர்த்தத்தையும் இருக்கக்கூடியவர். அதனால இந்த சத்ருக்ன சப்தத்துக்கு ஒரு விசேஷம் கிடைக்காது. இவனுக்கு சத்ருக்னு பேர் வச்சதுக்கு விசேஷம் இருக்காது. அப்ப இவனுக்கு வேற ஏதாவது சொல்லணும். சரி, பாக்ய சத்ருக்ன ஜெயிச்சவன் சொல்றான், அப்படி இல்லாம இவனுக்கு விசேஷிச்ச ஆந்தரமா இருக்கக்கூடியதான சத்ருக்கள் காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவா வித்தி ஏன மிக வைரியம் கீதாச்சாரியன் ரெண்டு சத்ருக்களை சொல்லியிருக்க, இன்னும் காமம் இன்னொன்னு குரோதம். இந்த காம குரோதாதிகள் தான் ரஜோகுண சமுத்பவா ரஜோகுணத்திலிருந்து உண்டாருது. இதுதான் இந்த யோக மார்க்கத்துல பிரவர்த்திக்கிறவனுக்கு, கர்மயோகத்துல பிரவர்த்திக்கிறவனுக்கு, ஆத்மாவலோகனத்துக்காக பிரவர்த்திக்கிறவனுக்கு, பகவத் தரிசனத்துக்காக பிரவர்த்திக்கிறவனுக்கு விரோதி எது அப்படின்னா காமமும் குரோதமும்னு கீதாச்சாரியர் பூர்வசத்திரத்துல சாதிச்சார். அந்த மாதிரி சாதனை சத்ருவை ஜெயிச்சவனுக்கு ஆந்தரமான சத்ரு சத்ருவை ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்லலாம். இங்க சத்ரு நன்ம சத்திருக்க அப்படின்னா பெருமாளா அந்த இதுல சொல்ல முடியாது. சீதா வியோகமான துக்கத்தினால ஆந்தரமா மானசிகமான சத்துருவை ஜெயிக்கல, காமம் அதை ஜெயிக்க முடியல. பாதி ராச எதற்கான்தா தாம் ஸ்பிருஷ்டா மாமபி ஸ்பிருஷ்டான்னு கேட்டார். இந்த காத்து சமுத்திர கரையில கொண்டு போய் விட்டோன்னு அந்த காத்து மேல அடிச்சது சமுத்திர காத்து. அந்த காத்தா போய் சொன்ன, நீ போய் நீ சாத்துசம் இல்லாமையாலே நீ பெற்ற பேரு என் என்கிறான் அப்படின்னு காமிச்சிருக்க. இதுல தனி ஸ்லோக வியாக்கியானத்துல பாதி ராச எதற்கான்தாங்கிற ஸ்லோகத்தில் வாயுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னன்னா சாத்து கண்ணால பார்க்க முடியாது. ரூபரகிதமான வாயு பரிசமான வாயுன்னு லட்சணம் சொல்லியிருக்க, கண்ணால பார்க்க முடியாது. பார்க்க முடியாதனால காத்தே நீ பாக்கியம் பண்ணிருக்க. திருவடி பார்க்கக்கூடிய சுரூபத்தோட போனதுனாலதான் அவனுக்கு தடை ஏற்பட்டது. அதனால உனக்கு தடை ஏற்படாது. அதனால நீ ஒரு காரியம் பண்ண, தாம் ஸ்பிரிட்வா மாமாபி ஸ்பிரிட போய் சீதை கூட என்ன பொருள் கேட்டான். அதனால ஆந்தரமான சக்குச பெருமாள் ஜெயிக்கல, காமம் இருந்து. இன்னைக்கு யுத்தம் நடக்கிறச்சு ஆஞ்சநேயர் மேல பானங்கள் பிரயோகம் பண்ணத பார்த்தோம்னா கோபஸ்ய வசமேயுமான் பெருமாள் காமத்துக்கும் வசமானார், கோபத்துக்கும் வசமானால சிவராமான பெருமாளை பற்றி இருக்கனால பெருமாள் ஆந்திர சக்தி ஆந்திர சக்தி பிரதிச்சவர்னு சொல்ல முடியாது. அப்ப வேற யாரும் சொல்லலாம், ஆந்திர சத்து பிரதிச்சவர்கள் லட்சுமணாழ்வான் பரதன் ரெண்டு பேரும் சொல்லணும். ஏன்னா லட்சுமண அழிவான் 14 வருஷ காலம் தான் பத்தினி விட்டுட்டு வந்துடணும். பெருமாளுக்கு அகோராத்திரம் தூக்கத்தில்லாம பகவத் ஹம்சங்கம் கரிஷ்யாமி ஜாகத ஸ்வபதத்தேன்னு வந்தான். இதே பரதாழ்வானும் பெருமாளுடையதான ஸ்மரணத்திலேயே 14 வருஷம் நந்தி கிராமத்துல ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தான். அதனால மானசிகமான சத்துருக்களான காமபுரதாதிகளை ஜெயிச்சா, அதனால சத்துருக்கள் சப்தம் மானசிகமான சத்துருக்களை ஜெயிச்சவன் சர்வால சத்துருக்கள் சொல்லாமான்னு கேட்டா அது இவாழ்த்தியும் அதிவியாத்தி வரும். சத்ருக்னா சக்கரத்துக்கு பல வெளியில் இருக்கக்கூடிய பாக்கிய சத்ருக்கள ஜெயிச்சான்னு சொன்னா நாலு பேருக்கு அதிவியாப்தி, இல்ல ஆந்தரமான சக்கர ஜெயிச்சான்னு சொன்னா ராம லட்சுமண பரதாவிடத்துல அதிவியாப்தி வரும். அதனால சத்ருக்னா சக்கரத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்றது அப்படின்னு பார்த்துட்டு சொன்ன பதிவாசாம வியாக்கியான இவருக்கு ராமபக்தியாக சத்ரு இல்லையே அப்படின்னு ராமபக்தி சத்ருவா அப்படின்னு கேட்டா பகவத் பரிசரியம் முக்கியமா பாகவத பரிசரியை முக்கியமா அப்படின்னு பார்த்தா பகவத் பரிசரியை விட பாகவத பரிசரியை தான் நமக்கு பகவானுடைய பிரீத்திக்கு விஷயமாகும். பகவானுடைய பிரீத்திக்கு எது அதிகமான விஷயம் சத்ருநாழ்வானை பற்றி எங்கேயும் ஸ்ரீமத் ராமாயண பிரஸ்தாவம் இருக்கிறதா தெரியல. பரதாழ்வானை பற்றி கூட சொல்லியிருக்க கடந்த அபரராத்திரேஷு மறையும் அவகாசே இத்தியாதி ஸ்லோகங்கள்லாம் இந்த பரதன் எப்படி ராத்திரியில தீர்த்தமாடுறாரோ தெரியலையே பெருமாள் வெசனப்பட்டிருக்காரு. சத்ருநாழ்வானை பற்றி எங்கேயும் வெசனப்பட்டதாக தெரியல. அவன் எப்படி மதுரவி ஆழ்வார் தேவு மக்களையேன்னு எழுதியிருந்தாரோ அதுபோல சத்ருநாழ்வான் பரதாழ்வானை தவிர இன்னொருத்தனை தனக்கு சுவாமியா நினைச்சவன். இப்ப லட்சுமாழ்வானுக்கோ அகம் சர்வம் கடைசியான ஜாகிரத சபதச்சேத பெருமாள் திருவிதி நாடேற போடுன்னு சொல்ற காலத்துல ஜலாமச்ச யுகோத்துக்கோ உன்னை பிரிஞ்சு ஒரு கடம் கூட இருக்க முடியாது, ஜலத்திலிருந்து விடுபட்டதான மத்தியம் போல நாங்க பிராண தியாகம் பண்ணிடுவோம்னு சொன்னோம். ஆனா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவேன்னு ஹடாத்தாரம் பண்ணுவோம். அதுக்கு ஒரு விதமான சேஷத்துவம். இன்னொரு சேஷத்துவத்தினுடைய பாராகாட்ட என்னன்னா சேஷத்துவம்னா என்ன அப்படின்னா அவன் கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை தள்ளே சேஷி கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை சுதந்திரம்னா சேஷத்தினுடைய பராக்காட்டு. அந்த பராக்காட்டியிடத்திலும் பரதாழ்வான். அந்த பரதாழ்வான் சேஷத்தை பராக்காட்டியில தான் பெருமான வீட ராஜ்யத்துக்கு அழிச்சுட்டு போகணும் வந்தவன பெருமாள் தன்னுடைய சீரியதா இருக்கக்கூடியதான திருவடிகள் கொடுத்து திருப்பி ராஜ்யம் பண்ணணும்னு போயிட்டோம். விபீஷணாழ்வான் அப்படியே பண்ணான். பெருமாளை தவிர வேற ஒன்றும் தனக்கு பிராப்தியம் இல்லை அப்படின்னு வந்த விபீஷணாழ்வானுக்கு திருப்பி லங்கைஸ்வரியத்தை கொடுத்தாரு. லங்கைஸ்வரியத்தை என்னையும் கொடுத்தா ராவண சிம்மாவை பற்றி தான் கொடுக்கிறார். சரணாகதியாக உத்தர கணத்துல லங்கைஸ்வரியத்தை கொடுத்தார். ஏன்னா பின்னாடி விஜய பிரமோதான்னு ஸ்லோகம் இருக்கு யுத்தகாலத்துல விபீஷண சரண விபீஷண ராஜ்யாபிஷேகானோன்னு பெருமாளுக்கு ஜலம் விட்டுணும். விஜய பிரமோதான்னு ஸ்லோகம் இருக்கு நம்பப்பட்டார் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. அதனால பாரதந்திரியத்தினுடையதான ஒரு எல்லை நிலத்துல சேஷத்துவத்தினுடைய ஒரு எல்லை நில சேஷத்துவம் அப்படிங்கிற நிலை நிலவன் லட்சுமாழ்வான். அந்த சேஷத்துவத்தினுடையதான இன்னொரு முகபேதமாக கூடியதான பாரதந்திரியத்துல நிலை நிலவன் பரதாழ்வான். இவன் ரெண்டு பேரையும் தூக்கி சாப்பிடக்கூடிய சத்துநாள். அவனுக்கு சேஷத்த பாரதந்திரியங்கள் எந்த இடத்துல நடந்ததுன்னா பாகவத பரிசத்தியில போய் நின்று பகவத் பரிசத்தியை விட இந்த பாகவத பரிசர்கை ராஜ்யம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக மதுர வந்து முதல் ஸ்லோகத்திலேயே கச்சதா மாதுளப்படம் வரதேதான சத்தம் போட்டார். இப்ப விஷயங்கள்லாம் அகம் இருக்கக்கூடியவாழ குற்றமுடையவாழ அதான் அனகா அதே ஒரு சத்தம். அனகா சத்ருக்னா நித்திய சத்ருக்னா சீதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சத்ருக்னாழ்வான் போனான்னு சொல்லணும். போனான்னு சொல்லல. எப்படி போனான்னா ஒரு வெளியூருக்கு போறவா கையில லக்கேஜ் எடுத்து போறவங்களே அந்த அச்சேதன உபாதி போனான்னு வியாக்கியான கையில் ஒரு அச்சேதனத்தை எப்படி கையில கொண்டு போவோமோ துணிமணியை எப்படி மூட்டையை கொண்டு போவோமோ அது மாதிரி அழைத்து செல்லப்பட்டான்னு அது போனான்னு இல்லை நீட்டகா பிரீத்தி புரஸ்கிருத்தா அப்படின்னு. அதனால இவன் ராமசத்ருவாகிற ராமபக்தி ஆகிற சத்ருவை ஜெயிச்சு ராம கைந்தரியத்தை விட பரத கைந்தரியமே பரமோத்தேசியம் அப்படின்னு இருந்தபடியினால இந்த பாரதவத பாரதந்திரியத்தினுடைய ஒரு பராக்காட்சியில ஒரு எல்லை நிலத்துல சத்ருக்னாழ்வான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த இது அட்டாச்சாரத்தில் அதுக்குரியதான நமசப்தத்தினுடைய பிரணவ நமசத்தினுடைய அர்த்தமாக காட்டப்பட்டதான் இந்த அர்த்த விஷயத்தை காமிச்சார். இதான் சுவாமி தேசியம் துன்பற்ற மதுரகவி தொன்னக்காட்டும் பொருள்வழியே நல்வழிகள் துணிவாக இருக்கு. அதாவது துன்பற்ற வழியாக இந்த வழியை காமிச்சால் பாகவத பாரதந்திரியமே பராக்காட்டை அப்படிங்கிற விஷயத்தை சத்ருக்னாழ்வான் இப்படியாக காமிச்சார். கவிதாந்திக சிம்ஹாய கண்டதான கண்டதாவினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த